புத்தகத்தின் தலைப்பு லெந்து நாட்களுக்கான தியானங்கள் பாகம் 1. இதனுடைய ஆசிரியர் சகோதரி கிளாடிஸ் சுகந்தி ஹாசலிட். இதை வெளியிடுபவர்கள் பைபிள் மினிட்ஸ் மற்றும் அனுதினம் அண்ணா குழு. தொடர்புக்கு anudinamanna@gmail.com anudinamanna@gmail.com. This book is not copyright protected. We made it available for everyone in public domain. You are free to download, print, share without any written permission from us. இந்த புத்தகத்தில் 40 தலைப்புகளில் கிறிஸ்துவின் மரண அடக்க உயிர்த்தெழுதல் சம்பந்தப்பட்ட செய்திகள் அடங்கியிருக்கிறது. இந்த 40 தியானங்களையும் லெந்து நாட்களுக்காக நாம் பயன்படுத்தி கொள்ளலாம்.